கிம் வ்யாஹராமி வரதஸ்துதயே கதம் வா கத்யோதபத் ப்ரலகு சங்குசித ப்ரகாஷஹ தன்மே சமர்ப்பய மதிம் ச சரஸ்வதீம் ச த்வாமஞ்சசா ஸ்துதி பதைர்யதஹம் தினோமி. ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசரத்து 4வது பத்தியம். நம்முடைய சுவாமி கவிதார்க்கிக சிம்மம், அதனால தன்னுடைய ஸ்துதியை அந்த தர்க்க ரீதியில் கொஞ்சம் கொண்டு போறார். தார்க்கிகால் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு காரியத்தை பண்றதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் தேவை. இச்சா, ஞானம், கிருதி, அதாவது ஆசை, அறிவு, முயற்சி, 3 இருக்கணும். 3 இருந்தால் தான் ஒரு காரியமானது நடைபெறும். வெறும் இச்சை மட்டும் இருந்து ஞானமோ அறிவோ இல்லைனாலும் காரியம் நடைபெறாது. அல்லது இச்சை இல்லாத ஞானமும் முயற்சியும் இருந்தாலும், இச்சை இல்லைனா முயற்சி இருக்க போறதில்லை. அந்த மாதிரி இந்த 3 தேவையா இருக்கு ஒரு காரியத்தை பண்றதுக்கு. ஞானம் இல்லாம இச்சையும் முயற்சி இருந்தாலும் அந்த காரியமானது நிறைவேறாது. அந்த ரீதியில யஸ்யானுபாவம் அதிகந்தும் அசக்னுவந்தகன்ற 2வது பத்தியத்துல, ஜானநாதி விகிதான் அபராத வர்க்கன்ற 3வது பத்தியத்திலையும் தன்னுடைய நைச்சான சிந்தானத்தை வெளிப்படுத்திட்டு தனக்கு இச்சை இருக்கிறத பிரகடனப்படுத்தினார். சாகசம் அஷ்ணுவானகன்னு சொன்னார். இங்க அப்படி இருந்தா கூட என்னுடைய பாபமானது தடுத்தாலும் உம்முடைய வாத்சல்யம் முகரீகரோத்தின்னு 3வது பத்தியத்துல தான் இச்சைப்படுவதாக சாதிச்சார் எம்பெருமானிடத்துல உண்மை ஸ்துதி பண்ணணும்னு. இப்ப இச்சை மாத்திரம் இருந்தா போறது, ஞானம் வேணுமே. அடியன் எதை சொல்லுவான் உண்மை பத்தி? உம்முடைய திருக்கல்யாண குணங்களோ அனந்த கோடி, ஒவ்வொன்றும் அனாதி, அனந்தமில்லாதவைகள். அவைகள் இப்ப இருக்கக்கூடிய எனக்கு அடியனுடைய ஞானத்துக்கு விஷயம் ஆகாது. ஏன்னா என்னுடைய அறிவானது கத்யோதபத்னு சொல்ல போறார். கத்யோதபத்னா மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியை போன்ற அறிவு படைத்த அடியனுக்கு உம்முடைய கல்யாண குணங்கள் விஷயம் ஆகா. அப்பனா ஞானமானது ரொம்ப சங்குச்சிதமா இருக்கு. இப்ப ஞானம் சங்குச்சிதமா இருக்குன்னா, ஒரு ஸ்துதி பண்ணணும்னு சொன்னா எதை பத்தி ஸ்துதி பண்ண போறோமோ அந்த விஷயத்தை பத்தி, அந்த ஆப்ஜெக்ட் பத்தி நமக்கு அதோட ஆட்ரிபியூட்ஸ் தெரியணும். அப்பதான் விவகாரம் பண்ண முடியும். ஸ்துதி விட்டுருவோம். விவகாரம் பண்றதுக்கே நமக்கு ஒரு வஸ்துவை பத்தி அறிவு இருந்தாதான் அதை பத்தி நம்ம பேச போறோம், இல்லாட்டி பேச போறது இல்ல. அப்ப கேக்குறாரு, கிம் வியாகராமி, நான் என்னதான் சொல்லுவேன். வியாகராமின்னு லட்லக்காரம் போட்டிருக்கார் சென்டென்ஸ்ல. இருந்தாலும் அதுக்கு வர்த்தமான சாமிப்பே லட்டுன்னு ஒருத்தவங்க சொல்லுவா. அதாவது நம்ம ஒரு காரியத்தை முடிச்சிட்டியான்னு கேட்டா, இதோ பண்றேன், பண்ண போறேன்ற அர்த்தத்துல பண்றேன்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்க வியாகராமி, என்னதான் சொல்லுவேன், எப்படித்தான் சொல்லுவேன், எப்படி பாடுவேணுன்ற ரீதியில் வச்சுக்கலாம். உன்னுடைய ஸ்துதிக்கு நான் எப்படி என்னென்ன எந்த வார்த்தையை தான் கூறுவேன்? ஏன்னா என்னோட அறிவானது மதியானது ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால நீயே எனக்கு வரதான்ற பதம் போட்டுண்டார். நீயே அந்த மதியையும் வாக்கையும் கொடுக்கணும். ஏன்னா மதி ஞானம் இருந்தா போறாது, அது வாக்கா பரிணமிக்கணும். அப்ப மதியையும் கொடு, அந்த சரஸ்வதியின் அந்த வாக்கு ரெண்டுத்தையும் கொடு. எதை கொண்டு உன்னை நான் நேர் ஒரு சீரிய முறையில் ஸ்துதி செய்து உன்னை மகிழ்விப்பேன் அப்படின்னு இந்த 4வது பத்தியத்துல தன்னுடைய நெய்ச்சான சிந்தானத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு எம்பெருமானிடத்திலேயே அந்த மத்தியையும் வாக்கையும் சமத்காரமா கேட்கிறார் ஸ்துதி பண்றதுக்காக. சமர்ப்பய, சமர்ப்பையான்னுதான் கிரியாபதம். நிறைய கிரியாபதம் இருக்கு. கடைசியா அன்வயம் பண்ணிச்ச சமர்ப்பையில கொண்டு போய் நிக்க போறது. சமர்ப்பய அப்படின்னு சொன்னா கொடுத்தருள், அது லோட்லக்காரம் மத்தியம புருஷக. வரத துவம் சமர்ப்பையன அர்த்தமாருது. நீ எனக்கு கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு தாத்பரியமாருது. லோட்னா ஒரு பிரார்த்தனை. எதைன்னு கேட்டா மதிம்ச சரஸ்வதிம்ச மே. மதிம்ச மதிஹி, மதினா இன்டலக்ட், அறிவு, ஞானம். மதியை அர்த்தம் தித்தியா பக்தி ஏகவச்சனம். மதியையும் சேன்னு சொன்னா அண்டுன்னு அர்த்தம். சரஸ்வதீம், சரஸ்வதின்றது ஈக்காரந்த சப்தம், நதி மாதிரி. சரஸ்வதீம்னு சொன்னா சரஸ்வதியை, சரஸ்வதின்னு சொன்னா வாக்கு தான் இங்க பிரதானமான அர்த்தம். அப்ப அறிவையும் கொடுத்தருள வேண்டும், வாக்கையும் கொடுத்தருள வேண்டும். மேன்னு சொன்னா மமமே அல்லது மஹ்யம் மே. மஹ்யம் மேன்னு சொன்னா எனக்கு. சதுர்த்திய பக்தி ஏகவச்சனம் அஸ்மத் சப்தம், எனக்கு கொடுத்தருள வேண்டும். எதற்காக, எதற்காக சுவாமி உமக்கு வேணும்னு கேட்டா, எத் தினோமின்னு சொல்றார். தினோமின்ற கிரியாபதத்துக்கு மகிழ்விப்பேன் அர்த்தம், மகிழ்விக்கிறேன் அர்த்தம், மகிழ்விப்பேனோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பிரீனனேன்னு அர்த்தம், அதாவது மகிழ்வித்தல் தான் அந்த தினோதி தினோமி. தினோமி சொன்னா அகம் தினோமி. யதஹம் தினோமி, உன்னை மகிழ செய்வேனோ. எப்படி அஞ்சசா, அஞ்சசான்றது ஒரு அத்யய பதம். அஞ்சசான்னு சொன்னா சீரிய முறையில் நடத்த, நன்றாக உன்னை மகிழ்விப்பேனோ. எப்படி மகிழ்விக்க முடியும் கேட்டா, ஸ்துதிபதைஹி. ஸ்துதிபதைஹி பதம்னா சப்தம், அந்த வார்த்தைகள். ஸ்துதிக்கு தகுந்த பதைகின்னு சொல்லிச்சு, சத்யாபக்தி பகுவச்சனம் பதங்களால், ஸ்துதிக்கு தகுந்த சொற்களால் அகம் அஞ்சசா துவாம் தினோமி. துவாம்னா உன்னை, உன்னை மகிழ்விப்பேனோ. தத்து மே சமர்ப்பயன் அங்க மேல இருக்கு, அது அது எனக்கு கொடுனு அர்த்தம். அதாவது எந்தெந்த சொற்களை கொண்டு ஸ்துதியை செய்தால் உமக்கு மகிழ்ச்சி ஏற்படுமோ அப்படிப்பட்ட சொற்களையும் மத்தியையும் எனக்கு கொடுனு தாத்பரியமா இருது. ஏன் சுவாமி உமக்கு வந்து நேரே கவிதார்க்கிக சிம்மமாச்சேன்னு சொல்லி கேட்டா, அதுக்கு ஆட்சேபம் சொல்றார் பரத. கத்யோதவது பிரலகு சங்குச்சித பிரகாஷக, ரெண்டு அர்த்தம் காண்பிக்கிற வியாக்கியானங்கள்ல. கத்யோதகன்னு சூரியனுக்கும் பெயர், மின்மினி பூச்சிக்கும் பெயர். மின்மினி பூச்சியா வச்சுட்டோம்னா எந்த ஆட்சேபமும் இல்லை. கத்யோதபத்துன்னு சொல்லிச்சு, வத்து வத்துன்னா இந்த இடத்துல போகலான்னு அர்த்தம், லைக் சிமிலர் டு. இந்த வத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. சில இடங்கள்ல வத்துன்னு சொன்னா உடையவன் அர்த்தம், ஞானவத்து அப்படின்னா ஞானத்தை உடையவன். இந்த இடத்துல கத்யோதபத்துன்னு சொன்னா அந்த மின்மினி பூச்சியை போல, இவன் அர்த்தம். மின்மினி பூச்சியை போல பிரலகு சங்குச்சித பிரகாஷக, லகு லகுனாலே சிறியன் அர்த்தம், குறைவுன்னு அர்த்தம். பிரலகுன்னு சொன்னா பிரகர்ஷன லகு. இது ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த பிரகர்ஷன்னு சொன்னா எப்பயுமே அது என்ன காட்டும்னா, ஒரு கம்பேரிட்டிவ் இல்ல சூப்பர்லேட்டிவ் குறிக்கும். அது ஆக்சுவலா சிறந்ததுன்னு அர்த்தத்தை கொடுக்கும். அப்ப சிறியதுலேயே சிறந்ததுன்னு சொன்னா மிகச்சிறி, மிகச்சிறியதுன்னு அர்த்தம். அப்ப மின்மினி பூச்சியை போல மிக மிக குறைவான சங்குச்சித பிரகாஷகன்னு சொன்னா அந்த அப்படிப்பட்ட சுருங்கிய ஞானத்தை உடையவன். ஒளின்னு சொன்னா ஞானம், ஞானமே ஒளிதான். இப்ப கத்யோதத்தை சூரியனை எடுத்துட்டோம்னா, சூரியனை போன்ற பிரகாசத்தை உடையன் எடுத்துட்டா கூட எம்பெருமானுடைய அறிவு ஞானத்தை எடுத்துட்டோம்னா, தேவர்களாட்டும் யாரா இருந்தாலும் அவன் முன்ன எல்லாரும் வந்து மிகச்சிறியவர்கள் தான், சந்தேகம் இல்லை. அப்படி எடுத்துட்டாலும் அவன் வந்து பரமவியோம பாஸ்கரக, அந்த பாஸ்கரனுக்கு முன்னாடி வேற எந்த பாஸ்கரனும் மின்மினி பூச்சி தான். ஸோ அப்படி எடுத்துட்டாலும் மின்மினி பூச்சி தான். இதை காண்பிக்கிற வியாக்கியானத்தில் பட் நம்ம மின்மினி பூச்சின்ற அர்த்தத்தையே நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸ்துதையே கிம் வியாகராமின் கேட்கிறார். அப்ப ஸ்துதையேன்னு சொன்னா ஸ்துதிஹின் சப்தத்துக்கு சத்துத்துவ பக்தி ஏக வச்சனம், அதற்காக ஸ்துதி செய்வதற்காக கிம் வியாகராமி அப்படின்னு சொன்னா இதைத்தான் கூறுவேன் அப்படின்னு அர்த்தம். ஹிரு தாத்து, ஹிரண்ய ஹரணேன் தாத்து, ஹரத்தின்னு சொன்னா கொண்டு செல்கிறான்னு அர்த்தம். பட் நம்ம சம்ஸ்கிருதத்துல பார்த்தோம்னா உபசர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, தாத்துவோட உபசர்க்கம் சிறச்சு அர்த்தத்தை வந்து ஒன்று மாற்றி கொடுக்கும் அல்லது வேற அர்த்தத்தை கொடுக்கும், இதுல விபரீதமான அர்த்தத்தை கொடுக்கும். இப்ப ஹரணம்னு சொன்னா கொண்டு செல்லுதல், பிரஹரணம்னு சொன்னா அடித்தல், அந்த மாதிரி அதுக்கு மாறும். இப்ப இந்த வியான்றது உபசர்க்கம், வி அ ரெண்டு உபசர்க்கம் இருந்து வியான்னு சேர்ந்திருக்கு. வியாகரணம் அப்படின்னு சொன்னா பேசுதல் அர்த்தம். அப்ப வியாகராமின்னு சொன்னா பேசுவேன், பேசுகிறேன் அர்த்தம். முன்ன சொன்ன மாதிரி பேசுவேனோ, அது இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல அர்த்தம் காண்பிக்கிறது, என்னதான் கூறுவேன், என்னதான் பேசுவேன் அர்த்தமா இருது. கிம் வியாகராமி, இதைத்தான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட அறிவு குறைவா இருக்கிறதுனால நான் என்னன்னு உன சுதி பண்றது. கதம் வா அல்லது எப்படித்தான் சொல்லுவேன், என்னதான் சொல்லுவேன் எப்படித்தான் சொல்லுவேன் கேக்குறார். ஏன்னா என்னதான் சொல்லுவேன்றதுக்கு ஞானம் இல்லைனு குறிச்சுக்கலாம், கதம் வா சொல்லுவேன்றதுக்கு அந்த கூறுகிற சக்தி இல்லை அல்லது அந்த வார்த்தை ஞானம் இல்லைன்னு அதையும் வச்சுக்கலாம். சரஸ்வதி ஒன்னு வாக்கு ஒன்னு இது மத்திய சரஸ்வதி எடுத்துக்கு அன்மையம் பண்ணிக்கலாம். ஆதலால் அப்படிப்பட்ட வாக்கையும் மத்தியும் எனக்கு கொடு, சரஸ்வதியும் எனக்கு கொடு, எதை கொண்டு நான் ஸ்துதி பண்ணி உன்னை மகிழ்விப்பேனும்னு மொத்தமா தாத்பரியமா இருது. அன்பயத்தை பார்த்தோம்னா வரத கத்யோதவத்து பிரலகு சங்குச்சித பிரகாஷக ஸ்துதையேக்கும் வியாகராமி கதம்பா கதம்பா அப்படின்னு முடிச்சுக்கிறது. கதம்பா வியாகராமின்னு வச்சுக்கலாம், தப்பில்ல. தத்து துவாம் அகம் ஸ்துதிபதைஹி அஞ்சசா யத் தினோமி மதிம் ச சரஸ்வதியும் ச மே சமர்ப்பய. அல்லது எத்து தத்து முன்ன பின்ன போட்டுக்கலாம். எத்து தத்துனா எதை கொண்டு உண்மை மகிழ்விப்பேனோ, தத்து மே சமர்ப்பையன்னு தாத்பரியமா இருது. எது எதனால் அதனால் அதையும் அர்த்தமா இருது. அப்ப வரத, வரதன்னு சொன்னா கேட்கக்கூடிய வரங்களை அளிப்பவனே. கத்யோதவத் பிரலகு சங்குச்சித பிரகாஷக. மின்மினி பூச்சியை போன்ற மிகவும் குறைவான ஞானத்தை, சுருங்கிய அல்பமான ஞானத்தை உடைய நான் ஸ்துதையே ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக கிம் வியாகராமி கதம்பா வியாகராமி, எதைத்தான் கூறுவேன், எப்படித்தான் கூறுவேன். தஸ்மாத் வச்சுக்கலாம். அதனால் துவாமகம் ஸ்துதிபதைஹி அஞ்சசா தினோமி, துவாமகம் எத் ஸ்துதிபதைஹி அஞ்சசா தினோமின்னு வச்சுக்கலாம். உன்னை, துவாம்னா உன்னை, துவம் யுவாம் யுயம் சொல்லும் துவாம், உன்னை அகம் அடியேன் எந்த ஸ்துதி சொற்களால் ஸ்துதிபதைஹி அஞ்சசா நேர்மையாக அல்லது சீராக நன்றாக மகிழ்விக்கும்படி செய்வேனோ, மகிழும்படி செய்வேனோ, தத்து மதிம்ச சரஸ்வதிம்ச, அப்படிப்பட்ட அறிவையும் வாக்கையும் மே மஹ்யம் மே அடியேனுக்கு கொடுத்தருள் அப்படின்னு இங்க நான்காவது பத்தியத்துல அந்த ஸ்துதியை பண்றதுக்கு, பரதனை பத்தி ஸ்துதி பண்றதுக்கு வரதனிடமே அந்த ஞானத்தையும் வாக்கையும் சுவாமி யாச்சிக்கிறார். இதுதான் நான்காவது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது.